என்ன போல ஆத்தா என்ன பெத்து போட்டா என்ன பெத்த ஆத்தா கண்ணீரத்தாம் பார்த்தா சொல்லி சொல்லி ஆறாது சொன்னா துயர் தீராது சொல்லி சொல்லி ஆறாது சொன்னா துயர் தீராது உன்ன போல ஆத்தா என்ன பெத்து போட்டா அடி என்ன பெத்த ஆத்தா கண்ணீரத்தாம் பார்த்தா கந்தல் துணி கட்டினாலும் கண் கசங்க பார்த்ததில்ல பொன்ன கேட்கும் வாயில் ஒரு சேல கேட்டாத்தா நூல கூட நானும் உனக்கு வாங்கி தந்ததில்ல அடியாத்தா பெத்தாத்தா கண்ணீரத்தாம் பார்த்தா